நெல்வா காணத கல்வி, தேசா காணத ஹைதா, ஏரி ஞானேரி சுரிதாரோ, ஏரி ஞானேரி சுரிதாரோ, ஸ்வாதியா முத்து சுரிதாரோ, ரங்கைய ரங்கசாமி, ஏரி ஞானேரி சிரி சிரி